संस्तातुं करुणानिधे करुणया मार्तांडवं सृजजो कौसल्यानि जगद्भसं पच्चै मामलि पोल्मेनि पवळवाय कमलचिंगण अच्युदामरर्येरे தரையில் வந்து நின்றது பூமி நிலவில் புகுந்து கொண்டது திசைகள் எல்லாம் திரும்பிக் கொண்டது தெண்டல் பூக்கள் பொழிந்து கொண்டது விழிகளை வீசி இளைய கொடி விபத்துகள் உன்னால் நேர்ந்ததடி விழிகளை வீசிய இளைய கொடி இந்த விபத்துகள் உன்னால் நேர்ந்ததடி ஒரு முறை அடி ஒரு முறை ஒரு பார்வை பாருலகம் சுழலும் மறுபடி வானம் தரையில் வந்து நின்றது பூமி நிலவில் புகுந்து கொண்டது வந்து நின்றதே சனிதரை நம பூ பூமி நிலவில் புகுந்து கொண்டதே. கவகவ ககதிரைகள் எல்லாம் திரும்பி கொண்டதே. தென்றல் பூக்களில் ஒளிந்து கொண்டதே. விழிகளை வீசிய இளைய கொடி இந்த விபத்துகள் உண்ணானே தகடி. விழிகளை வீசிய இளைய கொடி இந்த விபத்துகள் உண்ணானே தகடி. ஒரு முறை அடியோரே முறை ஒரு பார்வை பார் உலகம் சுழலும் மறுபடி.